Thank you. நம்ம கடத்த தாடு அ நம்ம கடது கோடு அ நம்ம கடை சடத்த நாடு சரிகுரு சரிகுரு சரிகுரு சரிகுரு சரிகுரு சரிகுரு சரிகுரு சரிகுரு சரிகுரு ஆடி ஆடி கலகல கரகோடு கோடிய வீசி கலகல வைடியாடி விடு விடு எனக்கு ஒரு கைடிய வீசி குடு குடு எனக்கு வைடிய வீசி குடு குடு எனக்கு வைடிய வீசி Okay, thanks.